உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒட்டி ஒளியிற? அதேதான் அதேதான் அப்படியே புடிச்சுக்கோ. உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒட்டி ஒளியிற? நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற? Take this, take everything.